இவன் வசம் இருந்தது ஏழு வரம், ஏழும் இன்று தீர்ந்தாச்சு. கைவசம் ஒரு வரம் இல்லையடா, காப்பதேது தாய்மூச்சு. தரணியில் இதுவரை திருமகனை தங்க வைத்த தாய் பந்தம், முடிகின்ற பொழுதிங்கு நெருங்கிவிட மகனின் கையில் தீப்பந்தம். முடிந்தது பாபாவின் முன் ஜன்ம வாசந்தான், அவன் இங்கு ஆழ்வானே ஆன்மீக தேசந்தான். அவன் மனம் தெளிந்தது நதியை போல் நடந்தது. ராஜ்யமா இல்லை மயமா, எங்கிவன் நாளை எங்கிவன் மன்னனா இல்லை மௌரியா, யாரிவன் நாளை யாரிவன். ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம், ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். கேள்வியாய் வாழ்கிறான் மௌனத்தை ஆழ்கிறான். ராஜ்யமா இல்லை மயமா, ராஜ்யமா இல்லை